மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் மகளி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீரட போதுமே போதுமினோ தேரழியே மகளி திங்கள் மதி நிறைந்த சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவர்ய கிருபாத்த சக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்ம ரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகத்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அஸ்மத் குருப்யோ நம நமஸ்ஸதசே. நேற்றைய தினம் அவதாரிகா ரூபமா இந்த திருப்பாவினுடைய தனியனை பற்றியதான விஷயங்களை கிஞ்சித் அனுபவித்தோம். இன்றைக்கு முதல் பாசுரமான மார்கழித் திங்கள். மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப்போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேர் கொடுந்தொழிலந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய். மார்கழித் திங்கள் ஒரு அகஸ்ங்கிறதான நாளுக்கு அந்த பிராம முகூர்த்தமானது எப்படி முதலில் வருகிறதோ அதே மாதிரி சம்வத்சரத்திற்கு பிராம முகூர்த்தமாக இந்த மார்கழி மாதம் வருகிறது. பாருட புராணம் இந்த மாசத்தை உத்கோஷிச்சு ந அதிசீதா ந கர்மதான்னு சொல்லிச்சு. அதாவது இந்த மார்கழி மாசம் அதிக உஷ்ணமும் இருக்காது, அதிக குளிரும் இருக்காது. அப்படிப்பட்ட மித சீதோஷ்ணம் உள்ளதான மாசம். பகவானும் பகவத்கீதையில இந்த மார்கழி மாசத்தினுடைய ஏற்றத்தை மாசானாம் மார்கசீஷோகம்னா, எம்பெருமானுக்கு 12 மாதங்கள்ல எந்த மாசம் ரொம்ப பிடிக்கும்னா அது மார்கசீஷமாகிற இந்த மார்கழி மாதம்தான்னா. ஏன்னா இது பரம வைஷ்ணவமான மாசம். அது மட்டும் இல்லை, சர்வ வஸ்துக்களும் அங்குரிக்கும் காலம். அங்குரிக்கிறதுன்னா முளைக்கிறது. இப்போ சர்வ வஸ்துக்களும் முளையில் எழும்புகிற காலம் இது. உன்மேஷத்துக்கு அருகமான காலம், அதாவது ஆண் பெண் சேர்க்கைக்கு ரொம்ப ஏற்றதான காலம்னு சொல்றார். கோப விருத்தர்கள் குளிருக்கு அஞ்சி வெளியிலே புறப்படாத காலம். அப்போ ராமாயணத்தில் இதை பற்றி வால்மீகி சொன்னார். சைத்ர ஸ்ரீமான எம் மாசஹான்னு அந்த சித்திர மாசத்தை ரொம்ப சிரேஷ்டமான மாசம்னு வால்மீகி கொண்டாடுறார். இருந்தாலும் பகவான் மாசானாம் மார்கசீஷோகம்னு சொன்னதுனால அந்த ராமர் பிறந்த சைத்திர மாசத்தை விட ஆண்டாள் அருளி செய்ததான திருப்பாவையை நாம் அனுசந்திக்கிறோமே அனுதினமும் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாசத்துக்கு ஏற்றம். மார்கழி திங்கள்னு வந்திருக்கு. ஒருவேளை மத முதல்ல திருப்பாவை ஆண்டாள் ஏற்றும்போது முதல்ல அந்த மாச பிறப்பானது, அதாவது மார்கழி திங்கிற பாசுரம் வர முதல் நாடானது ஒரு திங்கக்கிழமையில வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோன்றது. திங்கள்னா தமிழ்ல மாசம்னு ஒரு அர்த்தம். மார்கழி அதாவது மார் என்றால் மழைக்காலம், கழி என்றால் கழிந்த. அப்போ மழைக்காலம் கழிந்ததான மழைக்காலம், அதாவது இந்த வருஷாதி காலம் போனதுக்கு அப்புறம் திங்கள் மாசம். அப்போ இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு வருகின்ற மாசம் அதைத்தான் இங்கே மார்கழின்னு சொல்றார். மதி நிறைந்த மாசம் எப்படி நேர்பட்டதோ அதே போல பக்ஷமும் நேர்பட்டது. இப்போ ரெண்டு பக்ஷம், சுக்ல பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு, கிருஷ்ணபக்ஷம் தேய்கிற சுக்லபக்ஷம் வளர்க்கிற. அப்போ ஒரு ஒரு நாளைக்கும் களை வளர்ந்துட்டே போகும் சந்திரனுடையது. அதனால இது பக்ஷம் வசந்ததான பக்ஷம். அபூரியமானே பக்ஷே புண்ணியக்ஷேத்திரேன்னு சொன்னார். அப்போ மங்கள காரியம் எதை செய்ய இருந்தாலும் அவ இந்த இந்த காலத்துல தான் சொல்லுவார். எப்போதும் பாருங்க, மங்கள காரியம் செய்வார்க்கு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு. சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமியில கிட்டத்தட்ட நம்மாழ்வார் திருநட்சத்திரமான அந்த விசாகம் வரும். அன்னைக்குதான் வரதன் வருட சேவை. அதே மாதிரி ஆவணியை விட்டம்னு பண்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை, கார்த்திகை மாசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், இப்படி இதெல்லாம் பௌர்ணமியிலேயே வரும். அமாவாசை காட்டிலும் பௌர்ணமியில மங்கள காரியத்துக்கு ரொம்ப வசந்ததுன்னு சொன்னான். அதனாலதான் இந்த பால்குண மாச பௌர்ணமாசையை தேர்ந்தெடுத்து பாஷ்யக்காரர் சரணாகிய பண்றார். அந்த பிராட்டியும் பெருமாளும் ஏக திருவோலக்கத்தில் எழுதியிருக்கிற அந்த மிதுனத்தில் தான் சரணாகிய பண்றார். அதனால மதி நிறைந்த நன்னாள், அது நன்னாளாகிறது. எது நன்னாள்னா மாசம் பக்ஷம் ரெண்டுக்கும் நாயகக்கல்லை போல எந்த நாள் இருக்கிறவோ அது நன்னாள். கிருஷ்ணனோடு நாம் சேர புறப்படுகின்ற நாள், பகவத் சம்சிலேஷத்தை நாம் கோருகின்ற நாளெல்லாமே நன்னாள் தான். பகவத் பிரசாதத்துக்கு நாம் இலக்கான நாள் நன்னாள். பகவத் கட்டாட்சத்தாலே ஆத்மாவுக்கு ஒரு சுகிருதம் பிறக்கிற நாள் நன்னாள். கிபானின்னு பெருமாள் நம்மளை வெறுத்தொதுக்காமல் ததாமி என்று அருளும் நாடு. பகவான் கீதையில சொன்னான், தான் அகம் திஷித க்ரூரானு கிபாம் யஸ்மரஜ சுகநாசுஜேஷு யோனிஷூன்மா. அதாவது நான் யாரை வெறுக்கிறேன்றத சொன்னான். யாருக்கு அனுகிரகம் பண்றேங்கிறதையும் அந்த பத்தாம் அத்தியாயத்துல பத்தா சுகமா சொல்றான். தேஷாம் சததத்யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் அங்கேன மாமுபயாந்தி தேன். இது எது நன்னாள்னு அக்ரூர சொல்றார் கேட்கணும் சார். ஏன்னா அந்த பாபாத்மாவான கம்சனுடைய சம்பளம் வாங்கி அவன்கிட்ட மந்திரியா இருந்து ஜீவனம் பண்றதான அந்த அக்ரூர சொல்ற ஐயே என்ன அடியேனுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம். அந்த கஞ்சனை நேரா பார்க்கும்போது ஹே ராஜன், இன்னுமா கிருஷ்ணனை கொல்லாம விட்டு வச்சிருக்கேள் அப்படின்னு கேட்பார். இங்க ஏகாந்தத்துல கதவை போட்டு பெருமாள்கிட்ட ஏதோ ராஜாட்ட அப்படி சொல்றேன்னு நினைக்காதே, கிருஷ்ணா உங்ககிட்ட எனக்கு மனமுக பக்தி உண்டு, நான் இப்படி பேசுறதுக்கு என்னை மன்னிச்சு கூடா, கம்சன் எவ்வளவு துஷ்டன்னு நமக்கு கண்ணா தெரியாதா, நான் அப்படி சொல்லேன்னா என் தலை போயிடும், அதனால அதை க்ஷமிச்சுக்கோன்னு பிரார்த்திப்பாரான் ஏகாந்தத்துல கண்ணீர் விட்டு. அப்படிப்பட்ட அந்த குருவரே போய் அழைச்சிட்டு வா கிருஷ்ணனையும் பலராமனையும்னு கம்சனை ஆஜ்ஞாபிச்ச போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்யமே சபலம் ஜன்ம சுப்பிரபாதாச்சமே நிசா யதுநேத்ராப்யவக்ராணாம் விஷ்ணோர் த்ரக்ஷாம்யஹம் முகம். எது நன்னாள்னா என்னைக்கு நாம பகவானை நினைக்கிறோமோ, பகவானை நினைக்கிறத காட்டிலும் இன்னொரு நாள் அதோட சிரேஷ்டமான நாள் ஆச்சாரியனை நினைக்கிற நாள். அதனால ஆச்சாரியனோட அவருடைய சமாகமும் அவருடைய சமீபத்தில் நமக்கு அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை காட்டணும் வசதியான நாள் இல்லை. அப்படி ஆச்சாரிய கைங்கரியம் நமக்கு பிராப்தம் ஆகலை, இதர பாகவதாளுடைய கைங்கரியம் நமக்கு பிராப்தம் ஆகலை, போனா போகிறதுன்னு பகவான் கைங்கரியம் பண்ணலாம். அதனால அதுவும் நல்ல நாளாயிடும். மற்றதெல்லாம் கெட்ட நாள். தான் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னார் அழுவர். அந்த மாதிரி அந்த நன்னாள்ங்கிறது என்னைக்கு நாம பகவத் பாகவத ஆச்சாரிய சமாகமம் இருக்கோ அவளை பத்தி நினைக்கிறோமோ அந்த நாள் தான் நன்னாள். நீராடப்போதுவி கிருஷ்ண விரகத்தாலே பிறந்த தாபமெல்லாம் தீரும்படி அமிழ்ந்து குளிக்கின்ற நாள். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதம் நிவஹ்ருது சம்யாமி வரிருவாமி சுகம் மாமேதி கேவலம்னு மகாபாரதத்துல மோக்ஷ பர்வதத்துல ஒரு ஸ்லோகம். பிரம்மத்துக்குள்ளே குடைந்து நீராடி அதிலே சாந்தனாகி தாபமாறி சுகத்தை அடைகிறேன்னு சொல்றார். இங்க ஒரு ஐதீகம் சொல்லுவார், தன் மகனை நீராட்டினாலும் ஆழ்வார் என்ன வேண்டுமா போலே. இது சிஷ்டாச்சாரம். அதாவது பட்டரை, பராசர பட்டரை, அந்த பட்டருடைய திருத்தாயாரான ஆண்டாளம்மை குளிப்பாட்டுவாளாம். குளிப்பாட்டும் போது அந்த உடம்ப தேஜி சின்ன குழந்தை தானே, அந்த பிரம்ம தேஜஸ் அப்படி இருக்குமா அந்த முகத்துல, அதை பார்த்து அந்த காலெல்லாம் தண்ணியை கொட்டி அலம்பிட்டு அந்த ஜலத்தை தன் சிரசுல போட்டிருப்பாளாம். இப்படியே கொஞ்சம் பெரியவரானதுக்கு அப்புறம் அங்கே அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவரான உடனே இவருக்கு நினைவு தெரிஞ்சு நன்னா சாஸ்திரம்லாம் வாசிச்ச உடனே இவர் கேட்கல, இது என்ன அபச்சாரம், ஒரு பெத்த தாயார், அது ரொம்ப பூஜ்ய ஸ்தானம், மாத்ரு தேவோ பவன்னு வேதம் சொல்றிருக்கு, அதனால அந்த மாத்ருக்கு அவ்வளவு ஒரு வசந்த ஸ்தானம் நம்ம சம்பிரதாயத்தில் கொடுத்துருக்கு, அப்படி இருக்கும்போது நீ வந்து கேவலம் உன் பிள்ளையான அடியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க, இது எவ்வளவு கேவலம், இது இது நல்லதில்லை, அடியனுக்கு பாபம் இது, நான் கொடுக்க மாட்டேன்ற. இவனும் எவ்வளவோ முன்னாடி பார்க்கறா, கடைசியில் இல்லை, ஒரு நாளைக்கு பார்த்து பார்த்து இவளால் தாங்க முடியல ஆண்டாளம் வைக்கு. அப்போ இவர் தீர்த்தா மாட்டு அந்த உடம்புல உடம்பு முழுக்க நனைஞ்சு சொட்ட சொட்ட அந்த இதில் அப்படியே நடக்கிறார். நடக்கும்போது கீழே தரையில் அவருடைய திருப்பாதங்கள் படுறது, அதில் ஜலம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்கு. அவர் அந்தண்ட போன உடனே அந்த திருவடிக்கு கீழே பெருகினதான அந்த திருவடி இலட்சனை குறித்து அந்த இது வருதனும் தடம் பொஞ்சுது, அந்த ஜலத்தை எடுத்து தன் சிரசுல புரோஷிச்சுட்டாலாம் ஆண்டாடம்ம. அப்படி அந்த விற்தாந்தம் சொல்லுவார். இந்த நீராட்டத்தில் இன்னொரு ஐதிகமும் சொல்லுவார். அதாவது எம்பெருமானார் வடதிருக்காவேரியில நீராடி ஆன்மீகம்லாம் கண்டபடி ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள ஆசிரமத்துக்கு எழுந்துருவார். அப்போ பெரிய நம்பி ஆற்றை தாண்டி தான் வரணும். இந்த ராமானுஜர் அந்த திருதண்டத்தை எடுத்துன்னு கம்பீரமா அந்த காஷாயத்தோட வரும்போது பார்த்த உடனே அவருடைய ஆச்சாரியரான பெரிய நம்பி விழுந்து விழுந்து சேவிக்கிறார். விழுந்து விழுந்து சேவிக்கிறார்னா அப்படியே நின்னார். என்ன காலங்கிட்ட வந்து சேவிக்கிறாரா நின்னார். தான் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. ஐயோ அபசாரமாச்சே ஆச்சாரியனே, அடியேன் தானே தேவரை சேவிக்கணும், தேவரீர் அடியேன்னு சேவிக்கிறதேன்னு தடுக்கவும் இல்லை, தான் தன் ஆச்சாரியனை சேவிக்கவும் இல்லை. அப்படியே மரம் மாறி நின்னார். அவர் சேவிச்சு அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பும்போது விறுவிறு நடந்து விட்டார். இத பார்த்துக்கிட்டே இருந்தா அத்துழாய், இது என்ன அநியாயம்? இது ஆச்சாரியன் தான் புத்தி கெட்டு போய் சிஷ்யனை சேவிக்கிறார். சிஷ்யனுக்கு எங்க போச்சு புத்தி? தாசியக்காரரோ ரொம்ப பிரசித்த பண்டிதர், அவர் நேராகவே போய் கேட்டார், இந்த மாதிரி எங்க அப்பா சேவிச்சா எங்க அப்பாவுக்கு தான் ஏதோ புத்தி வேதனைச்சு போச்சு, நீங்க ஏன் அதை ஏற்றுண்ட? உடனே கையை பிடிச்சி தடுத்து, ஐயோ இது என்ன அபச்சாரம், அடியன்னா தேவரீரை சேவிக்கணும்னு சேவிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்டா, இல்லம்மா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அது உங்க அப்பாவுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி அஸ்மத் ஆச்சாரியனுக்கு அது திருவுள்ள ஒப்ப கொடுத்திருக்காங்க. இப்போ அடியன் வடதிருக்காவேரியில அனுஷ்டானம் பண்ணிட்டு இது மாதிரி வரும்போது ஒவ்வொரு நாளும் ஆள வந்தார் இந்த மாதிரி வடதிருக்காவேரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இந்த சன்னியாசியா திருதண்டத்தை பிடிச்சிட்டு இந்த வீதியில வர்றத தினமும் உங்க அப்பா சேவிச்சிருக்கார், அதனால நான் வந்த உடனே எங்க இந்த பழைய ரூடி இருக்கோம்னு அந்த வாசனை போயிடுமா, அதனால எங்க தன் ஆச்சாரியரான ஆள வந்தாரே வரார், அவரை பரம போய் சேர்த்துனே வருஷம் ஆயிடுத்து, இருந்தா கூட அந்த ஆள வந்தார் ஞாபகம் வந்து அவரை எப்போதும் சேவிக்கிற மாதிரி வீதியில இவரை விழுந்து விழுந்து சேவிக்கிறார். இப்ப நான் திருப்பி சேவிச்சேன்னு வச்சுக்கோ, அவருக்கு தன் ஆச்சாரியரான அந்த ஆள வந்தார மனசுக்குள்ள வச்சு அனுபவிக்கிறாரோனோ அந்த அனுபவம் போயிடுமே, அதனால பேசாம இருந்தேன், அடியனுக்கு அபசாரம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, அஸ்மத் ஆச்சாரியனுடைய மனம் சந்தோஷம் அடையணும்னு இதாமா இங்க எனக்கு. அப்போ அத்துழாய் விழுந்து விழுந்து சேவிச்சாலாம், என்னமோ தப்பா நினைச்சேன், இவ்வளவு உத்தமமான இதாருன்னு அப்படியே கண்ணீர் நம்பலையுமா அவ பாஷியக்காரர்கிட்ட குறுகி நின்னாங்கிறது ஒரு குரு பரம்பரையில வரதான கதை. இப்படி தன் நிழை இழிந்து நாயகி நீராடுறத அந்த பரகால நாயகனுடைய விசேஷத்தை காமிக்கிறார் திருநெடுந்தாண்டகத்துல. முற்றாராவனமுளையாள் பாவை மாயன் மொய்யகலத்துளிருப்பாளும் கண்டற்றாள் தன்னிறையழிந்தாளாவிக்கின்னாழியரங்கமாடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேசக் கேளாள் பேர்வாடித்தன் குடந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராடப் போனாள் உருவற்றால் என் மகளும் பொண்ணு மகேன்னு. அங்கே பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேசக் கேளாள், உருவாற்ற சொல்ல மாட்டார், ஆனா அந்த ஆறாவது எம்பெருமானுடைய பேரை பாடுவார். பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி. அங்க அந்த விசேஷத்தை பொறுக்க முடியாத பக்கத்துல இருக்கிற பொத்தாமரை குளத்துல போய் பொற்றுன்னு விழுந்து தீத்தாமடுவாளாம். பொற்றாமரை கையும் நீராடப் போனாள் பொறுவற்றாள் என் மகளும் பொண்ணு மகளேன்னர். அந்த மாதிரி நீராட இந்த நீராட்டத்தில் எப்படி தீர்த்தமாடணுங்கிறத ஒரு நாலு விதமாக சொல்லுவார். அதமாதமம், அதமம், மத்தியமம், உத்தமம். இப்போ உத்தமத்தை எடுப்போம். முதல்ல உத்தமம்னா இது கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளிலே நன்னா அமுந்து முழுகி தீர்த்தமாடுறமே சங்கல்பத்தோட, அது வசந்ததான நீராட்டம், அது உத்தமமானது. அதுக்கப்புறம் மத்தியமம், இப்போ ஏரி, குளம், அந்த கோவில் புஷ்கரணி இதெல்லாம் இருக்க, அங்கெல்லாம் தீர்த்தமாடுறமே அது மத்தியமம். கிணத்துல குடத்தை சுத்தம் பண்ணி இழுத்து இழுத்து கொட்டிக்கிறமே அது அதமம். அதமாதமம் ஒரு பாண்டத்தில், அதாவது பாத்திரத்தில் ஜலத்தை பிடிச்சுண்டு அதில் ஒரு மொண்டாளி வச்சுட்டு ஒரு முண்டு முண்டு கொட்டிக்கிறமே அது அதமோ, அது அதமா அதமோ. இப்போ அதுக்கும் கீழே போயிட்டோம் நம்ம, அதமா அதமத்துக்கும் கீழே என்ன நடிகன்னு சொல்ல தெரியல. ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதில் கேசரை போட்டு வெந்நீரை பிடிச்சிட்டு பிளாஸ்டிக் மகால பிடிக்கிறாட, இது எந்த ஸ்நானத்தை சேர்த்தின்னு தெரியல. தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு உஷ்ணோதக ஸ்நானம் நஸ்நானம்னு, அது உஷ்ணோதகத்தில் தீர்த்தாமண்ணா, அதாவது வெந்நீரில் தீர்த்தாமண்ணா தீர்த்தாமண்ணிலே சேர்த்துக்க முடியாது, அந்த தீர்த்தாமண்ணை கேன்சல் பண்ணிடுச்சு சாஸ்திரம். இதெல்லாம் சொல்ல போனால் ரொம்ப, ஏன்னா அங்கங்கே ஒரே குளிர் அது இது சொட்டர் போட்டுருக்க, அவளை போய் குடிந்த ஜலத்தில் தீர்த்தாமண்ணை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாள், இது வேண்டாம். போது வீர் போது மீனோ, ஹே விருப்பமுடையவர்களே வாருங்கள்னு கூப்பிடுறா. இங்கே அந்த இச்சையே அதிகாரம். திருவேங்கட யாத்திரைக்கு எப்படி நான்முகன் திருவந்தாதியிலே ஆழ்வார் அழைக்கிறாரோ அப்படி, அழைப்பந்திருவேங்கடத்தானை காண இழைப்பந்திருக்கூடல் கூட மழை பேரறிவி மணிவரன் நிலே யானை வெறிவி அறவு ஒடுங்கும் வெறுப்பு. வெறுப்புனா திருமலை சொல்ற, யானை பயப்புதான், யானை வெறிவி அறவு ஒடுங்கும், அந்த பயந்த யானையை பார்த்து பாம்பு என்னமோ ஏதோன்னு கடகடகடன்னு புத்துக்குள்ள போய் பூந்துண்டுதான். அப்படி அந்த பெருமாளையும் பிராட்டியும் முன்னாலே போக விட்டு அவளுடைய நடை அழக பின்னாலேந்து அனுபவிச்சு ரசிக்கிறாளே, விஜிதர்மஜா சரணாகதவத்சலா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவிதுமிச்சசீன்னு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல பரவாயில்லையே, இன்னும் இன்னும் ரெண்டு மாச காலம் உயிரோடு இருக்கான்னு சொன்னாடா, என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியே, என்னை விட கடினமான மனசு தான் வைதேகிக்குன்னு சொல்ற மாதிரி. நேரிழை சிறந்த ஆபரணங்களை உடையவர்களே, கிருஷ்ணன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது, அதனால இந்த இள அச்சிமார்கள்லாம் ரெடிமேடா அவன் எப்போ வந்தாலும் வருவான், அதனால எப்போதும் தயாரா இருக்கணும்னு எப்போதும் அலங்கார பூஷிதியா இருப்பாளாம். எந்த கிருஷ்ணன் வந்துருவானோ அதுக்குள்ள நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும்னு அந்த அவயவங்கள்ல இருக்கிறதான அந்த பூஷணங்களை மாற்றி ஊனிப்பாளாம். அந்த மாதிரி அது கிருஷ்ணன் வருவான், எப்பயிச்சியம் இன்னும் எப்படி போட்டுன்னு, இங்க என்ன போட்டுக்கணும்னு அவன் வந்து திருத்துவானாம், அதை கொண்டு கிருஷ்ணன் வந்துட்டான்னு தெரிவிப்பாளாம். நெஞ்சிலே எம்பெருமான் சதா சர்வகாலமும் வாழ்ந்தால் அவன் அழகிய ரூபமாகிறான். சால மரம் எப்படி அழகினால் நீர்நிலையை தெரிவிக்குமோ அப்படி அந்த நெஞ்சில் பெருமாள் வைத்துக் கொண்டிருப்பவன் அந்தர்யாமி அப்படியே மனசுல இது பண்றான், அவனுடைய முகத்துல அந்த தேஜஸ்ல இருந்து கண்டுபிடிச்சு விடலான். விஷ்ணு புராணத்துல வசதி ஸ்ருதி சநாதனே சஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌம்ய ரூபா க்ஷிதிரசம் மதிரம்யமாத்மனோந்தஹ கதயதி சாருதயைவ சாலபோதஹான்னு சொல்றது. சீர்மல்கும் மாய்ப்பாடி ஐஸ்வர்யம் நிரம்ப பெற்றதான கோகுலம், திரிபாத் விபூதியிலே அடங்காத வஸ்து அந்த எம்பெருமான் கிருஷ்ணன் தன்னை அடக்கி நியாமியமாக்கி போகுமிடம் இந்த சீர்மல்கும் ஆய்ப்பாடி. சீர்மல்கு என்பதற்கு மூணு தாத்பரியம் சொன்னான். கிருஷ்ணனுடைய சௌசீல்ய சௌலபியத்தாலே அங்க சமர்த்தி உண்டாச்சாம், அதனாலே சீர்மல்கும். கோசமிருத்தியினுடைய மிகுதியினாலே சீர்மல்கும். நாழிப்பால் நாழினை, ஒருபடி பால பசும்பால காய்ச்சினா ஒருபடி நெய் வருமா, எங்கேயாவது வருமா? ஆனா கோகுலத்துல வருமா அப்படி. ஐப்பாடிங்கிறதுக்கும் மூணு தாத்பரியம் பூர்வாச்சாரியார் சொன்னா. பரமபதம் போல் தேகாந்த பரிகிரகம் பண்ணி சென்று அனுபவிக்க வேண்டாத ஊர்னா, இப்போ பரவாசுதேவனான எம்பெருமானை நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே சேவிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த தேகம் வியாமோகமானதுக்கு அப்புறம் அங்க விரஜாநதி ஸ்நானமாகி திவ்ய சரீரம் நமக்கு கிடைச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமான நாம தரிசிக்க முடியும், அப்பதான் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆனா இந்த பரமபதம் போல் தேகாந்திர பரிகிரகம் இல்லாமலேயே இங்கே நாம் கிருஷ்ணனை சாட்சாத்தா நேரா கண்ணால அனுபவிக்கலாம். பட்டர் திருப்ப அவகாரக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த பூணுல் சாத்திக்காத ஒரு வைஷ்ணவர் உள்ள விறுவிறுன்னு வந்துவிட்டார். அங்க இருக்கிற மற்ற பிராமணோத்தமர்கள்லாம் மூஞ்சே சுழிச்சார். அவர் இவ பார்த்த உடனே அந்த உள்ள நுழைஞ்ச சுவாமிக்கு அப்படியே கால் பின்னால் இழுத்துது. ஐயோ, தெரியாதனமா வந்துட்டோமே, பிராமணால் இருக்காளே, தெரியலே, அவசாரம் ஆயிட்டேன் அவரும் நினைச்சாராம். அப்போ உடனே உபன்யாசத்தை நிறுத்திட்டு, காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு, கூசாதே புகிமின் இவ்விடம் திருவாய்ப்பாடி காணும் நாராம் பட்டர். இது திருவாய்ப்பாடி, அதனால இங்க பிராமணாளுக்கு வேலை இல்லை, வாரம் நீர்னாராம். அந்த மாதிரி ஆச்சார பிரதானரான வசிஷ்டாதிகள் வர்த்திக்கின்றதான அயோத்தி போலல்லாமல் இடக்கையும் வழக்கையும் அறியாத இளவாச்சிமார்கள் வர்த்திக்கின்ற ஊர் இந்த ஆய்ப்பாடி, அதனாலே அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. பெருமாளினுடைய குணத்தை கண்டு, கல்யாண குணங்களை கண்டு உகக்காமல் அவன் செய்கின்றதான சேஷ்டிதங்களையே, அவன் செய்கின்ற தீமைகளையே கண்டு உகக்கின்ற ஊர் இந்த ஆய்ப்பாடி, அதனாலே அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. செல்வச் சிறுமீர்கள், செல்வத்தையும் இளமையான பருவத்தையும் உடைய பெண்களேன்னு சம்போதனம் பண்றார். இங்கு செல்வம் செல்வம்னு எதை சொல்றான்னா, ஐஸ்வர்யமாகிற பகவானான கிருஷ்ணனையே தங்கள் கண்முன்னாலே ஐஸ்வர்யமாக பெற்ற சிறுமிகள் அந்த இளைச்சிகளாதலாலே அதனால செல்வச் சிறுமிகள் என்றார். செல்வங்கிறது என்னங்கிறது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, வெறும் ஆஸ்தி பாஸ்தி சொத்து பணம் இது மட்டும் இல்லை, பகவானை நாம் அடைவதே உயர்ந்த செல்வம், அதுதான் ஐஸ்வர்யத்திலே தலையான ஐஸ்வர்யம். அதனாலதான் சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யத்திலேயும் கடைசியில பாஷ்யத்தை முடிக்கும் போது எதி பரமபுருஷாயுக்தம் முக்த ஐஸ்வர்யம், அந்த முக்தம் முக்தனுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் இருக்கே அதுதான் சாஸ்வதமான ஐஸ்வர்யம், அதுதான் கிடைத்தற்கரிய ஐஸ்வர்யம்ன்ற. அந்த மாதிரி இந்த செல்வம்ங்கிறது பகவானை நாம் அடைவதே. ராஜ்யத்தை விட்டு வெறுங்கையோட லக்ஷ்மணன் மர உரிய கட்டின்னு கிளம்புறான். இத்தான நாளா அவனை அந்த லக்ஷ்மணனை லக்ஷ்மி சம்பந்தன்னு சொல்லவே இல்லை. வால்மீகி இப்ப சொல்றார், சர்வப்ரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாமி சரீரதஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பாணி பிராணாய்வாபரஹான். அந்த மாதிரி பாலகாண்டத்துல காண்பிக்கிறாரு. அந்த அயோத்திய விட்டு மர உரியை கட்டிண்டு எல்லாத்தையும் தொடர்ந்து புறப்படுறான் பாருங்க காட்டுக்கு. அப்போ லக்ஷ்மணனை லக்ஷ்மி சம்பந்தான்னார். என்ன தாத்பரியம்னா, அகம் சர்வம் கரிஷாமின்னு பகவானுக்கு எல்லா விதமான கைங்கரியும் அடியேன் பண்ண போறேன்னு சங்கல்பிச்சுண்டு அந்த திராட்டி சகிதனான பெருமானுக்கு சீதா சமேத ராமனுக்கு இந்த சீதா ராமனுக்கு அவன் கைங்கரியம் பண்ண போறானே, அதை விட வசந்த செல்வம் இருக்கா, அதனாலதான் லக்ஷ்மி சம்பன்ன. அதே மாதிரி விபீஷ்ணன் லங்கையை விட்டு வரான், அந்த ராவண நாடைய நாடு கடத்தப்பட்டு அவன் ராமனோட சரணாகதி பண்ற, ராமனுடைய திருவடியில சரணாகதி பண்றதுக்கு வரான். அப்போ அந்த சமயத்துல வால்மீகி சொல்ற, அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாத க்ரோதோ விபீஷண அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பிராதரம் ராட்சசாதிபம். அந்த ஸ்ரீ ராமனிடத்துல விபீஷ்ணன் என்ன சொல்றான்னா, பரித்யக்தாமயாலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி வை. பரித்யக்தா எல்லாத்தையும் விட்டுட்டேன், எதை, என்னுடைய மயா லங்கா மித்ராணி, என்னுடைய லங்கைங்கிற தேசம், அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தனம், அதான் லங்கா மித்ராணி ச தனானி ச. எதுக்கு, பவத்கதம் மே ராஜ்யம் ச, உன்னுடைய திருவடிவாரமே அடியனுக்கு பரமதனம். ஆட வந்த அருஞ்சொருடைய தனம் மதியம் தவபாத பங்கஜன்னு எம்பெருமான. அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வான் முதல இடம் சண்டை போட்டுது, தோக்கும்படியான ஒரு நிலை வந்தது, அப்ப போய் ஸ்ரீமான்றது. அதாவது பகவான நாம நினைச்ச மாத்திரத்திலேயே பரமா பதமா பன்னோ மனசா சிந்தையத்தரிம் சாதுநாகரவர ஸ்ரீமான் நாராயண பாராயண. எவனொத்தன் பெருமாளை நினைக்கிறானோ அவன் ஸ்ரீமான், எவன் நினைக்கவில்லையோ அவன் தரித்திரன், அவ்வளவுதான். ஆனா பெருமாளே பெருமாளை நினைக்காதவாள தரித்திரன் சொல்லலாம், பெருமாளே தரித்திரன்றாரே சுவாமி ஜெயசுன்னு இதுக்கு என்ன சொல்றதுன்னா, இது பெருமாளும் ஒரு விதத்தில் தரித்திரம் தான். தரித்திரம்னா என்ன, ஏழ்மை, காசு பணம் இல்லாமை, இல்லாமை தானே தாரித்திரியம் தானே. ஆனா பகவானுக்கும் ரெண்டு இல்லையா, ஆனால் அவனும் தரித்திரனா, ஏன்னா அவனை விஞ்சியவர்கள் யாரும் இல்லை. பகவானுக்கு மேற்பட்டவா யாராவது இருக்காளா, இல்ல. அந்த விஷயத்துல அவன் தரித்திரம் தானே. அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சமமா யாரையாவது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அந்த விஷயத்திலும் தரித்திரன், அதனால நீ வெறும் தரித்திரன் இல்ல, சமாதிக தரித்திரன் தேசியம், சம பிளஸ் அதிக ரெண்டும் சேரும்போது சமாதிகன் ஆயிடும். அப்போ சமாதிக தரித்திரன் எம்பெருமானுக்கு திருநாமதேயத்தை சூற்றார் சுவாமி தேசியம். அப்படி எப்படிப்பட்டவர் அவர், நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அப்படின்னு, ஏதோ எங்க வம்ச பரம்பரையா பாட்டனார் சுத்து ஏதா இருக்கானா, ஒண்ணும் இல்லை. இல்ல நானாவது ஏதாவது கிஞ்சிதார்ஜியம் ஏதாவது சுயசம்பாத்தியம் உண்டான்னா, அதுவும் இல்லை. இருந்தாலும் லோகத்துல மூணு லோகத்திலையும் என்ன காட்டிலும் பெரிய பணக்காரா இல்ல. ஏன், அஸ்திமே அஸ்தி வஸ்து சைராக்ரே வஸ்து பைதாமகம் தனம்னார். இதோ மேல அத்திகிரி மலை மேல நின்று இருக்கானே வரதன், அவனை பெரிய தனம் எங்களுக்கு, அந்த தனத்தோடவா ஒரு பெரிய தனம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி சிறுமீர் கிருஷ்ணனோடு வத்த ஒத்ததான வயசும் அவனை போன்ற இளம் பருவம் உடைய பெண்கள், துல்யசீலவையோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர் கதிவைதேகி தம்சேயமசிதேக்ஷணான்னார் ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி. கூறுவேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன். அவன் இந்த நந்தகோபன் ரொம்ப சாது. சாதுன்னா எப்படின்னா புல்லு மேல நடக்க மாட்டாராம். ஏன்னா அந்த பசு பச்சின்னு பசும்புல் எங்க தான் திருவடிப்பட்டு அது செத்து போயிடுமோ அப்படின்னு பசும்புல் சாபமிதியாதவர்னு சொல்றார். கண்ணன் பிறந்த பின்னாலே அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கங்கிறதே இல்லை. அதுதான் என்ன பண்ணுவா, கிருஷ்ணன் தூங்கிட்டு இருப்பார். தூங்கிட்டு இருந்தா கீழே அந்த மூலையில ஒரு எறும்பு போகும். அது ஆத்துல எறும்பு வருதுங்கிற சகஜம் தானே. அது என்ன பண்ணுவார், வேலை வச்சுட்டு அந்த எறும்பை குட்டுவாராம். எதுக்குன்னா இந்த எறும்பு ரூபத்துல கம்சன் அனுச்சியானாவது ஒரு அசுரம் உண்டானா, அதனால அப்படி பாத்துக்கிறாராம் கிருஷ்ணரை. அதனால அதுக்கப்புறம் வேலும் கையுமா கொடுந்தொடினாவே மாறிட்டாராம். அதனாலதான் கூறுவேல் எப்பவும் வேலை தீட்டி வச்சுட்டு இருப்பாராம். கூறுவேர் கொடுந்தொடில் அந்த கோபன். கட்டிலுங்கிட ஒரு எறும்பு போனா கூட எங்க கம்சனுடைய இது வந்துருத்தோ, ஒரு சிம்மம் வந்துருத்தோன்னு பாய்ந்து வேளால கொள்ற அளவுக்கு அவர் கூறுவேர் கொடுந்தொழிலானார். இது தனக்காக எந்த ஒரு இதையும் பண்ணா அது நிஷித்தம். ஆனா எம்பெருமானுக்காக நாம பண்றோம்னு வச்சுங்கோ, அது ஏத்தம், அது நிஷித்தம் இல்லை, அது சுகுசம். அது பகவானுக்காக ஜீவன் பண்றதான பாப செயல் இருக்கே அதுவும் புண்ணியம்தான். மன்னிமித்தம் கிருதம் பாபம் அபி புண்ணியாய கல்பத்தேன்னு பகவானே சொல்றானே. எனக்காக நீ ஒரு பாபத்தை பண்ணேனா அது பாபம் பாகம் ஆகாது, அது புண்ணியமேன்றான் பகவானே. அவனுடைய திருவாக்குனாலே சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? திருமாலையில ஆழ்வார் இதே கருத்தை ரொம்ப அழகா சொல்ற. வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பனறியல் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாயில் கூடுமேல் தலையாங்கே அறுப்பதே கருமம் கண்டாயரங்கமானகருளானே. இந்த கசாப்பு கடைக்காரன் தான் ஆட்டு தலையை ஒட்டுவான். இந்த ஆழ்வார் திருமாலையில் எட்டாவாசுரத்துல குறிப்பென கடையுமாயில் கூடுமேல் தலையாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய்னா இது என்ன, எதுக்காகன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவாவை படுத்துறாளே, வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பன அரியர்கள் பேசில் போவதே நோயாகி. ஏன்னா அந்த பாகவதால் படுறதான கஷ்டத்தை துன்பத்தை பொறுக்க முடியல தொண்டடிப்புடியாழ்வாரு. அந்த ஒரு உத்வேகத்தினுடைய வெளிப்பாடு இந்த பாசுரம். குமரன் பிள்ளைன்னு அர்த்தம், மகன் அர்த்தம். சக்கரவர்த்தி திருமகன் போலே வினயம் பாவிப்பதல்ல. வெண்ணெய் களவு பெண்களுக்கு தீமை, அதோட இல்லை. யாராவது இந்த குற்றம் என்ன, என் பிள்ளைய குத்தினால என் பிள்ளைய மாதிரி யோக்கியம் ஒத்துமே இல்லை என்பா யசோதை. ஏறார்ந்த கண்ணீ யசோதை, அழகான கண்களை உடையவளாம் அம்பன்ன கண்ணாள்ன்றார். கும்பருலகோடு உயிரெல்லாம் உந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன்ன கண்ணாள சோதை தன் சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனேன்னு அந்த நாச்சியார் கோயில் அம்பெருமான மங்களாசாசனம் பண்ற கலியன் தன் பெரிய திருமொழியின் ஆரம்பத்திலே இப்படி அற்புதமா பாடுற. யசோதையினுடைய கண்கள் அனுபவித்த காட்சியானது மற்ற யாராலும் அனுபவிக்க முடியாததான காட்சி. முழுதும் எண்ணயளந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகும் நிலையும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட சோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே. வாயத்தரேன்ன பலராமன் வந்தது பாரு, கிருஷ்ணம் மாதிரி மண்ணை சாப்பிட்றான்னா அதுல எடுத்துன்னு வந்தா, தாம்பு கயிறு எடுத்துன்னு வந்தா அடிக்கிறதுக்கு. வாயத்தரேன்னா ஆணும் வாயத்தரம்தான். அங்க சமஸ்த பிரபஞ்சத்தையே பார்க்கிறா, இவளும் தெரியுறா கிருஷ்ணனும் தெரியுறான். கிருஷ்ணனை இவ கையில தாம்பு கயிறை வச்சுன்னு அடிக்கிறதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்கா, அதையும் தெரியுதான். அதை காமிக்கிற உடனே இவ தாம்பு கயிறை பார்த்துட்டு அவன் அழுகையும் ஓன்னு அடறான். அதாவது இந்த குழந்தை அழுக வராத அழுதுன்னு வச்சுங்க, அழுக கூட்டி எழுதும் தோணும்னு அந்த மாதிரி அப்படியே பயப்படுற மாதிரி ஒரு பாவனை அஞ்சு நோக்கும். அதுல ஐயோ பாவம் இந்த குழந்தை இப்படி பயந்து பாக்குறதேன்னு தெரிஞ்சு போகலாம். அணிகள் செஞ்சிருவாய், அந்த குழந்தை அழுக வராத அழுகு கூட்டும் போது அந்த உதடு போறது பாருங்க, அத்தையும் அனுபவிக்கிறாரு அழுவார். அணிகள் செஞ்சிருவாய் நடிப்பதுவும், அப்புறம் இன்னுமா பண்ண மாட்டோம்மா, அவன் மண்ணு சாப்பிட மாட்டேம்மா, என்ன ஒண்ணும் பண்ணாது, ரெண்டு கையும் கூப்பி யசோதையே கெஞ்சறான். அத்தையும் பாக்குறா, தொழுகையும் இவை கண்ட சோதை சொல்ல இன்பத்தின் இறுதி கண்டாளே. அவளுக்கு இன்பத்தினுடைய ஒரு பராகாஷ்டையான நிலைமை, ரொம்ப மகோன்னதமான, ரொம்ப சூப்பர் லேட்டின்றாளே, அந்த மாதிரி இன்பத்திலேயே ரொம்ப வசந்ததான தி பெஸ்டா எது இருக்குமோ அது அதுதான் சொல்ல இன்பத்தின் இறுதி கண்டாளேன்னு ஆழ்வார் அத்தி அற்புதமா சொல்றார். கோபால சக்தியில நம்ம சுவாமி தேசிகனம் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். ஹர்த்தம் கும்பே விநிகிதரஸ்வாதுகை அங்க வீணம் திருஷ்வாதாம கிரகணச்சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சரிதபதோ நபகச்சன்ன திஷ்டன் மித்யா கோப சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. இது ஓடவும் இல்லை நிற்கவும் இல்லை, ஓடுற மாதிரி ஒரு பாசாங்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று இருக்கான். அதுதான் பாயாதீஷன் பிரசிதபதா ந அபகச்சன் திஷ்டன், போகவும் இல்லை நிற்கவும் இல்லைன்றா. ந அபகச்சன் திஷ்டன்கிற வார்த்தை இருக்கே சுவாமி தேசியந்தி, அது அற்புதம். அங்கே இளம் சிங்கம்ன்றா அன்றாள் சிங்கக்குட்டி. கிருஷ்ணன் நந்தகோபனுக்கு குமரன், ஆனா யசோதைக்கு இளம் சிங்கம். சிங்கத்துக்கு யாராவது முடிச்சு விட்டுறாளா, இருந்தாலும் மிருகங்களுக்கு ராஜான்னு இருக்கணும். அதே மாதிரி இங்க பட்டர் சாதிக்கிறார், சிங்க குருகு அப்படிங்கிறது பட்டருடைய வியாக்கியானம். இங்க கார்மேனி மேகம் போன்ற கரியதான திருமேனி உடையவன், சகல தாபங்களும் மாறும்படியான வடிவை உடையவன், மாதா பிதாக்கள் மறைத்து வைத்தாலும் விட ஒண்ணாத வடிவழகை உடையவன், மேகசியாமம் பீத பௌசேயவாசம் அப்படின்னு சகசரநாமத்துல நாம் எல்லாம் நித்தியம் சொல்லலையா, அப்படிப்பட்ட சர்வலோகநாதனாயிருப்பவன். நம்முடைய விடாயெல்லாம் தீரும்படியான திருமேனி அவனுடைய திருமேனி, சுபாஸ்ரய மங்கள திவ்ய விக்கிரகம். திருநெடுந்தாண்டகத்திலே கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும்னு இந்த கார்மேனிய அப்படியே சொல்றார். ஆலமா மரத்தின் இலைபோல் ஒரு பாலகனாய் ஞாலமேடும் உண்டான் அரங்கத் தரவினனையான், கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரடி நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையேன்னாரே. அந்த மாதிரி நீலமேனி கார்மேனி கிருஷ்ணன்னு பேரு எம்பெருமானுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்ததான கரிய திருமேனி, செங்கண் சிவந்ததான கண்களையுடையவன். அதாவது ஸ்ரீயப்பதித்வம் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்தது. ஆம் நாயகந்திருதித ஸ்புரிதாதரோஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணமனுக்ஷணமந்தஹாசம் கோபாலிம்பவபுஷம் குஹனாஜனன்யாஹ பிராணஸ்தனம் தயவமை விபரம் புமாம்சம். கோபாலம்சையிலே சாதிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமானுடைய கண் இருக்க, இந்த கண்ணை எவ்வளவு வேணாம் போலாம். ஒரு ரசமான விஷயத்தை ஸ்ரீமத் ஆச்சாரியன் சாயிச்சாகும் திருப்பா உபன்யாசத்துல. எம்பெருமான் கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொல்றாளோன்னு பின்னால் வரப்போறது பார்க்க போறோம். இதே வாசத்துல இது செங்கண்கிறதுல இந்த இடத்துலயே அதிகம் உள்ளான். அப்போ ஒரு கண்ணு சூரியன மாதிரி இருக்கு, இன்னொரு கண்ணு சந்திரன மாதிரி இருக்கு. இப்போ அந்த நாபி கமலத்துல பிரம்மா இருக்கானா, அந்த கமலமானது எம்பெருமான பாக்குறதான். பார்த்தா அவன் கண்களை பாக்குறது, வலது கண்ணை பாக்குறது சூரியன் வந்துட்டான்னு விகசிக்கிறது. உடனே அடுத்த கண்ணை பாக்குறது ஐயோ சந்திரன் தோன்றுட்டான் அப்படின்ட்டு மூடிக்கிறது. தாமரை சூரியனை கண்டா விகசிக்கும், சூரியன் போனதுக்கு அப்புறம் மூடிக்கும், சந்திரனை கண்டா மூடிக்குமோனோ. இது இந்த சீரியல் லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியுமே, அந்த மாதிரி பிரம்மா உள்ள இருக்கான். அந்த தாமரை குழப்பம் அவனை வச்சு மூடுறது திறக்கிறது, மூடுறது திறக்கிறது. எம்பெருமான் கண்ணை மாறி மாறி பார்த்து இப்படி இருந்துதான். இது ஒரு பிராணாவஸ்தையா இருந்துதான் பிரம்மாவுக்கு. இப்படி அந்த கண்களை ஒப்பிட்டு சொல்லும் போது பௌராணிகள் ஒரு ரசமான ஜோக்கியும் சொல்லுவார். கதிர்மதியம் போல் முகத்தான், பிரதாபத்துக்கும் குளிர்ச்சிக்கும் சூரியன் சந்திரர்களை ஒப்பிடுவார். அனுகூலருக்கு குளிர்ச்சி அது மதியம், பிரதிகூலருக்கு எரிப்பு. எம்பெருமானை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு தன் தயையை காட்டுவான், தன் கருணையை காட்டுவான் எம்பெருமான். ஆனா ராவண கம்சாதிகளுக்கு பிரதிகூலமா இருக்காளுக்கு அது கதிர் அப்படியே எரிச்சு விடுவான். அதனாலதான் அது சூரியனும் சந்திரனும்னா கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே கிருஷ்ணனேன்னு சொல்றத விட்டுட்டு நாராயணனேன்னு ஏன் சொல்றான்னா, இது நாராயண அனுவாக சித்தமான வஸ்து இடையர்களுக்கும் சுலபனாயிருந்தபடியாலே இந்த நோம்பிலே அதிகரிக்கும் மந்திரமாம் இது நாராயணனேங்கிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கமுசிய தியாகதோ மதுராம்புரீம்னா. அந்த மாதிரி அந்த ரிஷிகள்லாம் காட்டில் தபஸ் பண்ணியிருந்தார். ஒருத்தர் கண்ணை மூண்டு உட்கார்ந்தார், இன்னொருத்தர் ஒத்த காலன்னு தபஸ் பண்ணியிருந்தார், நாரதர் இருந்தார், என்ன பண்ணுறங்கன்னார். இந்த மாதிரி எம்பெருமானை அடையணும் தபஸ் வாங்கின நேராக சாட்சாத்தியா போடா பைத்தியங்களை, எங்கேயாவது கோகுலத்துக்கு போங்கோ, மாடு பின்னால சுத்தின்னு இருப்பான், இல்லை எங்கேயாவது மாட்டு கொட்டாயில இருப்பான், அங்கே போய் கிருஷ்ணன் உங்கள் சனாதனமான கிருஷ்ணன் இருக்கானே அங்கே தான் இருக்கான், போய் கண்ணை மூண்டு தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம், நேராக போங்கோ. அவன் என்னைக்கோ அந்த சீராப்தியை விட்டு கிளம்பி வந்துட்டான், கோகுலத்துக்கு வந்துட்டான், அதனால அங்கே போய் சேமிக்கின்றார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீநாரணவனிகேதனஹா நாதவர்யங்கமுஸ்ருஜ்ய யாகதோ மதுராம்புரீன்னு பெரியாழ்வார் அத்தியுத்பமா இதை அனுபவிக்கிறார். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணாயன்னும் இத்தனையல்லால் உண்மையால் உன்னை புள்ளு வம்பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாலே உன்னுமாறு உன்னை ஒன்றுமறியேன் ஓவாதே நமோ நாராயணா என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாயே. வைஷ்ணவன் யாருங்கிறத அத்தியற்புதமா அந்த பாசுரத்துல அதே பதத்தை போட்டு பெரியாழ்வார் அஞ்சாம் பெரியாழ திருமணில அஞ்சாம்பத்தில் முதல்ல மூணாவது பாசுரமா சாதிக்கிறார். எனக்கு எது நல்லது எது கெட்டது ஒன்றும் தெரியாது, நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன், ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நாரணா நாராயணா நாராயணான்னு சொல்லுவேன். இந்த நாராயணான்னு நான் சொல்றது சொல்லிட்டு ஒரு கெட்ட காரியத்தை பண்ணா கூட அது நல்ல காரியமாயிடும், ஒரு தீமையை பண்ணா கூட அது நன்மையாயிடும். அதனால நன்மதீமைகள் ஒன்றுமறியே நாரணா என்னும் இத்தனை அல்லால். சரி, உன்னை பத்தி ஏதோ நீ பரபிரம்மம் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சாஸ்திரம் சொல்றது அப்படி வேதம் சொல்றதுன்னு சொல்ற எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன்னுமாறு உன்னை ஒன்றுமறியே, ஆனா நமோ நாராயணான்னு சொல்லுவேன், அதுதான் எனக்கு தெரியும். ஓவாதே நமோ நாரணா என்பன். சரி, இப்ப எனக்கு வன்மை எழுதிருமா, உன் கோயில் வாழும் வைஷ்ணவன், நான் உன் கோயில்ல வாழ்ந்துகின்றிருக்கிற ஒரு வைஷ்ணவன் தான் இருக்கேனே, அதுதான் வன்மை, அதுதான் வன்மை கண்டாயேன்னர். இந்த மனோபாவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாசுரத்தினாலே வரணும். அதுக்கப்புறம் நாராயணனே, நாராயணம் பரபிரம்ம தத்துவம், அத்தலையில் நிறைவாய் இத்தலையில் குறைவாய் அவனே உபாயமாயின்னா தெரியவாய். போக்கற்றவனுக்கு திறந்து கிடந்த வாசலிலே புக வேணும், வைகிறவனுக்கும் பேர் சொல்லி வைய வேணும், இத்தனையிலே காகமும் சிற்பாலனும் செய்ததுன்னா குருவாச்சாரியர் வியாக்கியானத்தில். திறந்து வீட்டுல நாயின் உடையிற மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்வாளோனா, போக்கற்றவனுக்கு திறந்து கிடந்த வாசலிலே புக வேணும். ஒருத்தன் வெய்யறான்னு வச்சுங்கோ, வெய் வெஷ்ணான்னா பேரை சொல்லி சொல்லி வெய்யணும். அந்த மாதிரி போக்கற்றவன் திறந்து கிடந்த வாசல்ல வேணும்னா காக்காசுரம் எல்லா இடத்துக்கும் போனா, இந்திரன் கதை விசாரிச்சு விட்டான், ருத்ரன் கதை விசாரிச்சுட்டான், பிரம்மா கதை விசாரிச்சார், ஓடுறார், அர்த்தம் துரத்துறது, என்ன பண்ணுவார், கடைசியில இந்த எம்பெருமானுடைய வழி மட்டும்தான் திறந்துருந்தது, அதனால ஓடி வந்தான், ஓடி வந்து காலில் விழுந்தான். அப்பவும் சரணாகதி பண்ணல, பிராட்டி அவனை தொட்டு தங்களை தன்னை இவ்வளவு அபசாரப்படுத்தினானேன்னு நினைக்காத பரம கருணையோட அவனுடைய முகத்தை எம்பெருமான் திருவடியை பார்த்து திருப்பி வச்சு, இதோ பாருங்கோ தான் பண்ண தப்புக்கு மனசு உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது, சரணாகதி பண்றது, இதுக்கு ரட்சிச்சிடுங்கோன்னு அந்த காகத்துக்கு பரிந்துரை பண்றாள்னா பிராட்டி, நம்ம சம்பிரதாயம் உழவு சக்தி வரல. அந்த மாதிரி போக்கற்றவனுக்கு திறந்து கிடந்த வாசலிலே புகவானும், வைகிறவனுக்கும் பேர் சொல்லியே வைய வேணும். ஒத்தன ஒத்தன் வையறான்னு வச்சுங்க, அவன் பேரை சொல்லி சொல்லி வெய்யணும். எப்படி சிசுபாலன் கிருஷ்ணனை பேரை சொல்லி சொல்லி 101 வேலை வெஷானோ அந்த மாதிரி வெய்யணும். எம்பெருமான வெஷா என்ன ஆகும்னா, எம்பெருமான வெஷா மோட்சம் கிடைக்கும், அது சுலபமான வழி. இப்ப சிசுபாலனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது, எம்பெருமான் சக்கராயுத்தினாலே அவனை சம்மரிச்சானா, எம்பெருமான் சக்கராயத்தால சம்மரிச்சான்னா அவளுக்கு நிச்சயம் மோட்சம், அதனால அந்த சிசுபாலனுக்கு மோட்சம். இப்படி வெஷே மோட்சம் வாழ்ந்து போட்டான் அந்த சிசுபாலன். நமக்கே அகிஞ்சன நாட நமக்கு, அனன்யதிகான நமக்கு, சுயத்தன சாத்தி எதுவுமே இல்லாததான நமக்கு, பறை தருவான் அந்த தம்பட்டங்கிறத கொடுப்பான், நாட்டாருக்கு வெளியிலே பறை, இந்த வியாஜத்திலே கிருஷ்ணனோட சேரணும், அவனுடைய சம்சிலேஷம் வேணுங்கிறது ஆசை, நோன்புக்கு உபகரணம் பறை, கிருஷ்ண சம்சிலேஷத்துக்கு ஒரு சாக்கு பறை, இது இடைச்சிகள் துடைப்பேச்சு, சகோதரிகள் அறியும் அத்தனைன்னார். அதாவது மத்த இளவாட்சி தோழிமார்களுக்கு தெரியும் பறை பறைன்னா கிருஷ்ண சம்சிலேஷத்தை தான் சொல்றாங்கிறது. பாரோர் புகழ ஒத்துக்கொள்ளாதவர்களும் ஒத்துக்கொண்டு புகழும்படியாக கிருஷ்ணன் வேண்டும் உபகரணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனாவிருஷ்டி தீர்ந்து அதிவிருஷ்டி உண்டாக அனுகூலரும் கொண்டாட பிரதிகூலரும் கொண்டாட எல்லோரும் கொண்டாட பாரோர் எல்லாரும் கொண்டாட புகழ இருக்கணுமா, படிந்து நன்கு நன்கு படிந்துன்னா நன்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அபினிவேசித்து அவகாகிக்க வேணும் அதுன்னு வியாக்கியானம் பண்றார். அதாவது படிந்து என்பது நீராடப் போதினோவிலோடு அன்மயம். ஏல் ஏல்னு எல்லா வாசுரத்திலையும் வரும், அது கேள்னு அர்த்தம். ஓர்னா புத்தி பண்ணு அறுதியிடுன்னு அர்த்தம். எம் பாவாய்னா அது நோன்புக்கு ஒரு சந்தஸ். அப்போ காமனை நோக்கையாலே அவன் அகமுடையாளான ரதியை சம்போதனம் பண்றதாகவும் சில வியாக்கியாகர்த்தாக்கள் இந்த எம்பாவாய்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றா. ஏலோர் எம்பாவாய்னா ஏ நோன்புக்கான சந்தசே, நான் சொல்றதை கேள், இப்படி எனக்கு ஒரு புத்தியை கொடு, புத்தி பண்ணு அப்படின்னுட்டு அவளை பிரார்த்திக்கிறதாக ஒவ்வொரு பாசுரமே ஏலோர் எம்பாவாயின்னு முடியும். இதுல சுவாபதேசத்தை அனுபவிக்கிறதுங்கிறது கிஞ்சித் உண்டு. இந்த மார்கழி திங்கள் பாசுரத்தில் அதிகாரி ஸ்வரூபமானது வெளியிடப்படுகிறது. தத்துவம்னா என்ன, ஜீவாத்ம தத்துவம் என்ன, பரமாத்ம தத்துவம் என்ன, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வழி ஹிதம் என்ன, அது உபாயம். உபேயஸ்வரூபம் புருஷார்த்தம், அப்படி எம்பெருமானை அடைந்தவன் அடையப்போகும் பயன் என்ன, பெறப்போகும் பலன் என்ன, இதை நன்னா காட்டுறது. அதாவது பிராப்திய பிராபக அதிகாரி சுரூபங்களை ஸ்பஷ்டமா காட்டுறது. பரதத்துவம் நந்தகோபன் குமரன், யசோதை இளம் சிங்கம் நாராயணன் மூணு இடத்துல சொல்லிச்சு. அசித்து ஜீவ தத்துவம், அது ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியர்கள்ங்கிற பதங்களாலே சொல்லப்பட்டது. ஹிதம் பாரோர் புகழ படிந்து, படிந்துனே சரணாகத்தின் அர்த்தம். புருஷார்த்தம் பறை தருவான், மோட்சத்தை கொடுப்பான்ங்கிறது. மார்கழி திங்கள் சத்வோத்திரமான காலம், வருஷத்துக்கு பிராம முகூர்த்தம், சம்பத்சரத்துக்கு பிராம முகூர்த்தம். மதி நிறைந்த பூர்ண ஞானத்துடனும் நிஷ்டையுடனும் கூடியவரான ஆச்சாரியாள். நன்னாள் பகவத் விஷயகாத்திர பாத்திரபூதமான நாள், பகவத் சேவையுள்ள நாள் நன்னாள், மற்றவை பட்டினி நாள். நீராடப்போது வீர் பகவத் கைங்கரியம் பண்ண போருகை போது மினோ, அப்படி அந்த பகவத் கைங்கரியத்துக்கு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறது. நேரிழையீர் கைங்கரியத்துக்கு தகுதியான ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இப்படி பலவற்றை தங்களிடத்திலே உடையவர்கள் நேரிழையீர். சீர்மல்கும், அது வித்யாநிதி கல்வி செல்வம், ஆச்சாரியர்களுக்குதான சம்பத்து, அதுதான் சீர்மல்கும். ஐப்பாடினா அந்த ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்கிறானே அந்த இடம், காலக்ஷேப கூட்டம் இருக்கே அது ஐப்பாடி. ஆச்சாரியனுடைய திருவடிவாரமே ஐப்பாடி. செல்வச்சிறுமீர்கள் உபாயாந்திரபரர், உபேயாந்திரபரர், தேவதாந்திரபரமில்லாத உத்கிருஷ்டமான ஞான ஜென்மத்தை கொண்டவர்கள்னு மூணு விதம். அதுதான் செல்வச்சிறுமீர்கள். கூர்வேறுகொடுந்தொழிலன், கூர் அதாவது கூர்மையான சர்வ அனிஷ்ட நிவர்த்தனமான பரநியாசத்தை பண்றவா கூர்வேர் கொடுந்தொழிலன் ஆச்சாரியாள். நந்தகோபன் குமரன் கிருஷ்ணன், யசோதையிடம் சிங்கம், மந்த்ரோன் மாதா என்னும்படியாக திருவஷ்டாட்சரத்தை பஞ்சசம்ஸ்கார காலத்திலே நமக்கு உபதேசிக்கிறானே ஆச்சாரியன் அவன். யசோதையிடம் சிங்கம் கார்மேனி, திவ்யாஸ்ரயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை கொண்டவன், நினைத்த மாத்திரத்திலே பாபங்களை போக்குவன். ஆச்சாரியன் தனியும் சொன்னாலே நம்ம பாபம் போகும், ஆச்சாரியனுடைய திருவிருத்த மானசீகமா மனசுல நிறுத்திண்டாலே நம்ம பாபம் போயிடும். அப்படிப்பட்ட மேனி கார்மேனி செங்கண், ஆச்சாரியாளுக்கு ரெண்டு கண்ணு நம்மள போல, நம்மள மாதிரி ஊனக்கண்ணு இல்ல வாளுக்கு, ஒரு கண்ணு ஞானம், இன்னொரு கண்ணு அனுஷ்டானம், ஞான அனுஷ்டான வைராக்கிய சேவதிகளை வாழலாம். கதிர்மதியம் தாபமும் சீதளமும், அந்த தாபம் நெருப்பை போன்றிருக்கும், சீதளம் குளிர்ச்சியா இருக்கும். நெருப்பு இதழால், அதாவது வைஷ்ணவத்தை தூஷித்து கொண்டு வரும் பிற மதஸ்தர்கள் இருக்காளே அவளுக்கு நெருப்பா இருக்கா ஆச்சாரியன், தன்னுடைய சிஷ்யனுக்கு குளிர்ச்சியா இருக்கான். நாராயணன் அவன் முக்த பிராபியன் மோக்ஷ பிரதானன் நாராணாம் அயனஹா இது நாராயணஹான்னு சொல்ற மாதிரி அந்த ஏங்கிறது சதுர்த்தியாதி விபக்தியில வர்றது ஆய. இந்த சதுர்த்தி விபக்தி நான்காம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லணும், அது ஆய. நமக்கே அது மகாரம் பறை மோக்ஷமாகிற கைங்கரியம். பாரோர் புகழப்படிந்து உலகில் உள்ளவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளும்படி பஜனம் பண்ணுவது, தலை வணங்குவது, ஏற்றி மனத்தெழில் இருளனைத்தும் மாற்றினவர்க்கும் ஆயனும் ஓர் கைமாறு காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ நாம் இன்னும் பெற்றதற்கேன்னு அந்த ஆச்சாரியனை ஆஹா அடியனுக்கு எவ்வளவு தனத்தை கொடுத்துருக்கார். வித்யா வித்யாங்கிற தனம் அது செலவழிக்க செலவழிக்க சாதாரண தனம் செலவழிக்க தீர்ந்துபடும். ஆனா ஆச்சாரியன் கொடுத்த தனம் இருக்கே அதை செலவிட செலவிட இன்னும் பல்கி பெறுகிறது. சிஷியனுக்கு உபதேசிக்க உபதேசிக்க நமக்கும் ஞானம் நன்னா கூடுறது. அதனால இந்த முதல் பாசுரமானது முழுக்க முழுக்க திருமந்திரத்தினுடைய விவரணமாக வந்தது. எப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்க்கலாம். பிரணவம் கூல்வேருந்தொழிலந்தகோபன் குமரன் நாராயணனேன்னு அகாரம் அது. பாரோர் புகழப்படிந்துங்கிறது உகாரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையே சீர்மல்குமாய்பாடி செல்வ சிறுநீர்கள் பரியந்தம் உகாரம். இப்படி பிரணவமானது அகார உகார மகாரமா இருக்குமா, இங்கேயும் அகார உகார மகாரமா அண்டாள் பண்ணியிருக்கா. நமசு பாரோர் புகழப்படிந்து, அதாவது இந்த படிந்துக்கு நமசுக்கு ரெண்டு, அதாவது சகண்ட நமசு அகண்ட நமசுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவா. சகண்ட நமசுன்னா அத பிரிக்காத நமஹான்னு அப்படியே சொல்றது, அது சகண்ட நமசுன்னா பிரிச்சு சொல்றது, அகண்ட நமசுன்னா பிரிக்காத ஒரேடியா நமஹான்னு சொல்றது. இப்போ அத சகண்டமா பிரிச்சு சொன்னோம்னா நமஹா நான் எனக்கு உரியவன் அல்லேன் அப்படின்றது, நமஹான்னா சரணாகதின்னு அகண்டமா சொன்னான். இப்போ பாரோர் புகழ படிந்துன்னா நாம வணங்குறோம். நாம நான் பெரியவன் சொன்னா நம்ம வணங்குவோமா, வணங்க மாட்டோம். அடியேன் தாசபூதன்கிறதானே அந்த சேஷிய வணங்குவான், அந்த சேஷபூதன், அதனாலே வணங்குறோம். அதெல்லாம் பாரோர் புகழ, அதான் பாரோர் புகழப்படிந்துங்கிறது அந்த நமசினுடைய ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லித்து. நாராயணாய நாராயணனே, அங்க ஏகங்கிறது அந்த ஆயங்கிற சதுர்த்தியாதி சதுர்த்தி விபக்தியை சொல்லும். பகவானுடைய ரூபங்கள் அஞ்சு. இந்த மார்கழி திங்கள்ங்கிறதான முதல் பாசுரம் முதல் ரூபமான பரமபதத்தை வீற்றிருக்கும் பரமபதநாதனான அந்த பரவாசுதேவனை சொல்றதான ரூபம். இப்படி பகவத் அனுபவத்துக்கு முற்றிலும் புதியதான ஒருவரை எழுப்புவதால் இதில் முழுமையாக ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிற சுபாவம் சொல்லப்பட்டதுன்னு பூர்வாச்சாரியால வியாக்கியானம் பண்றா. இதுவரையில பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறத யாரும் பண்ணிக்கலன்னா இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிச்ச பிற்பாடு அது எவ்வளவு தப்புன்னு உணர்ந்துட்டு அவள்லாம் ஆச்சாரியனை அடைந்து அவனிடத்திலே பஞ்சசம்ஸ்காராதிகளை பண்ணும்படி பிரார்த்திக்கிறது அல்லது பணிக்கிறது ஆஜ்ஞாபிக்கிறது ஆண்டாளினுடைய இந்த அதி அற்புதமான முதல் பாசுரம்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை ஒரு விதத்திலே தலை கட்டிக்கிறேன். அடியேன் அந்த சுவாபதேசத்தை விளக்கமாக சொல்ல முடியலை, அதுக்கு காரணம் அவகாசம் இன்மை. அது இன்னொரு பிரகடனத்தில் இந்த அந்யாபதேசம் சொல்லாத வெறும் சுவாபதேசமே சொல்லி அப்படி ஒரு உபன்யாசம் பண்ணா ரசிக்கலாம். அது அப்படி ஒரு பகவான் அடிய சொல்ல சொல்லி பணிக்கணும். அது பாகவதோட ஆக்கியும் இருந்திருக்கணும். சதமகமணி நீலாஜாருகள் ஸ்தனபரணி நீதாங்கி சாந்திரவாச்சல்யு மலவனிதாக்கிரா கிருஷ்டநாதா விரசதி கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை போதாயை நித்யமங்களம்.